கோபியர் கிடைத்தற்கரிய பரம்பொருளான கண்ணனை தனிமையில் பெற்றதே பெரும் பேராகும். எனினும் உங்களுக்கு என்ன வேண்டும் என கண்ணன் கேட்க பதில் சொல்கிறார்கள், கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா, நீ பசுக்களிடம் மோகம் கொண்டது போன்று எங்களிடமும் அன்பை பொழிய வேண்டும். உனது கருணைக் கடலில் மூழ்கி கரையேறாது மகிழ வேண்டும். நீ முன்பு எடுத்த அவதாரங்களிலும் இப்பொழுதும் உன்னோடு கூடாதவர்களாய் பகைவர்களாய் உடல் வலியும் தவ வலிமையும் உடையவர்களாய் இருந்தவர்களையெல்லாம் வென்று உன்னை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய். மிதிலையில் சீதையை தாங்களே பெற வேண்டுமென்று சிவதனுசை நானேற்ற வந்த உன்னோடு கூடாதவர்களான அவர்கள் எல்லோரும் வெட்கி தலைகுனியும்படி அனாயாசமாக தனுசை எடுத்து நானேற்றி ஒடித்து சீதையை வென்ற கண்ணா, எங்களுக்கு அருள்வாயாக. உலகமே பொய், சூன்யமே தத்துவம், மேலுலகம் இல்லை, ஜீவாத்மாக்கள் இல்லை, பரமாத்மாவும் இல்லை, காண்பதெல்லாம் மாயை என்று பறைசாற்றி உன்னை கூடாதாரே எல்லாம் கீதோபதேசத்தின் மூலம் வென்று எல்லாம் உண்டு எல்லாம் சத்தியம் என்று நிலைநாட்டிய கோவிந்தா, நீ கூடாதாரை வானங்களாலும் பக்தி செய்து கூடுகின்றவர்களை அன்பாலும் அழகாலும் நேர்மையினாலும் வெல்கின்றவனாயிற்றே. நாங்களும் 26 நாட்களாக நோன்பிருந்து உன் நாமம் பாடி உன்னையே உபாயமாகவும் பயனாகவும் கருதும் எங்களுக்கு நாட்டார் புகழும்படியான சம்மானத்தை பரிசை நப்பிண்ணையோடு சேர்ந்து வழங்க வேண்டும். உந்தன்னை பாடிப்பறைகுண்டு யாம்பரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக என்றனர். கண்ணன், அப்படி என்ன பரிசில்கள் வேண்டும்? முடிகூட புறப்பட்ட ராமனுக்கு சீதை வாயில் வரை வந்து தன் கண்களாலேயே மாலையிட்டு வழி அனுப்பும் போது ராமன் தன் மார்பில் உள்ள மாலையை கழித்து சீதைக்கு போட்டது போல பரிசில் வேண்டும். கோபியர், சூடகமே தோல்விளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனே பல்கலனம் யாம் அணிவோம். சூடகமே, உன் திருவடிகளை பிடிக்கும் கைகளுக்கு நவரத்தனங்கள் இழைத்த வளைகள் வேண்டும். தோல்விளையே, உன்னை தழுவும் கைகளுக்கு வங்கி ஆபரணம் வேண்டும். தோடே, நீ காதில் மகரகுண்டலங்கள் அணிந்திருக்கிறாய், அதற்கீடாக உனது இனிய வேணுகானத்தை கேட்கும் காதுகளுக்கு வைரத்தோடுகள் வேண்டும். செவிப்பூவே, காதுகளின் மேற்பகுதியில் அணியும் செவிப்பூ வேண்டும். பாடகமே, நீ எங்கள் பாதம் தொட்டு அம்மிமிதிக்க செய்யும் கால்களுக்கு அணியும் ஆபரணமாக பாடகம் வேண்டும் என்றனைய பல்கலனம். இவ்வாறு நாங்கள் விரும்பும் எல்லா நகைகளையும் கொடுக்க வேண்டும். ஆடை உடுப்போம், பெண்கள் நகைகளை அணிந்த பிறகுதான் ஆடையை உடுத்துவது வழக்கம். எனவே நகைகளை அணிந்த பிறகு உடுக்க நீ உடுத்திக் கலந்த மணங்கமுழும் திவ்ய பீதாம்பரங்கள் வேண்டும். கண்ணன், உங்கள் அனைவருக்கும் கொடுக்க என்னிடம் ஆடை ஏது? கோபிகள், கிருஷ்ணா கோவிந்தா என்று கதறிய போது திரௌபதிக்கு பல பல வண்ண ஆடைகளை எங்கிருந்து அளித்தாயோ அங்கிருந்து எடுத்துக் கொடுக்கலாமே. அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து உன்னை அடையும் வரை நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று வசம் இருந்தோம். இப்பொழுது நீயே எங்களுக்கு கிடைத்து விட்டாய். இனி அணிகள் பூண்டு பற்றாடையை உடுத்தி நீ மலர்கள் சூட்டி மகிழ்ந்து சீரான்னத்தை எல்லோரும் உன்னோடு சேர்ந்து புசித்து மனங்குளிர்ந்து மகிழ வேண்டும். சீரான்னம் நெய்யிலே சோற்றை தேடும்படி இருக்க வேண்டும். கையில் வைத்து புசிக்கும் போது முழங்கை வழியாக நெய் ஒழுக வேண்டும். மோட்சத்தில் முக்தரும் நித்தியரும் சிவன் நாராயணனோடு சேர்ந்து அனுபவிக்கும் பிரம்மானந்தத்தை உன்னோடு நாங்களும் அனுபவிக்க வேண்டும்.